கண்ணால தாகி கொள்ளிரு வெறும் சேர்ந்தாலே ஏறுது போத பொண்ணு தேடி வந்தேனா நான் தேடி வந்தேன் இப்ப பைசு பொண்ணு சைட் அடிச்சாடா அவ சைட் அடிச்சா அவள் லோட்ட வால தோணுதுடா ஏ வால தோணுதுடா Snapchat filter ponne ponne bottle blessing panikitte avaninada avalada chat panikitte wine panikitte adena vibe na sama vibe avalada on the night unnala da ya ya ya avalandi na ya ya ya sunnala da ya ya ya kannala da பொண்ணு தேடி வந்தேனா நான் தேடி வந்தேன் இப்ப பைசு பொண்ணு சைட் அடிச்சாடா அவ சைட் அடிச்சாள் அவள் லோட்ட வால தோணுதுடா ஏ வால தோணுதுடா ஏ வால தோணுதுடா ஏ வால தோணுது Boston Babyface, baby cake உன்ன பாக்கிறும் பக்கத்தில் Hey, taking my breath away Keep it calm, சொல்லுறு எனக்குள்ளே வடி வாயிருக்கும் வரைக்கும் Play your heart all the way திரும்ப திரும்ப I'ma keep your eyes throw you away கொஞ்சம் different திமிரு பிடிச்ச பொண்ணுதா எனக்கு பிடிக்கும் Tick பண்றேன் Bucket list கடசின் கிசிச லைட்டா miss பண்றேன் படுத்த பிறகு உன்னை நினைச்சு சிரிச்சு Take a pic, click, but you think பண்ணு Hey, luck ஏ இல்ல, ஆன luck ஏ இல்ல அவளுக்கு boyfriend இருக்குறான அடிச்சா இப்ப தப்பே இல்ல அவ கியூட்டான ஒரு பொண்ணு அவ கூடயே நான் நின்னு ஒரு லுக்கால வாழ்க்கை போகுதுடா அவள வாழ தோணுது பொண்ணு தேடி வந்தேனா நான் தேடி வந்தேன் இப்ப பைசு பொண்ணு சைட் அடிச்சாடா அவ சைட் அடிச்சா அவள் லோட்ட வாழ